யாரையாவது வாழ்த்தும் பொழுதோ இல்லை யார்கிட்டையாவது நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் பொழுதோ 100% அதில் நீங்கள் இருக்கீங்களா? மறுபடியும் அதே கேள்வியை கேட்குறேன். யாரையாவது வாழ்த்தும் பொழுதோ இல்லை யாருடைய வருத்தத்தில் அதை நீங்கள் பங்கெடுத்து கொள்ளும் பொழுதோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 100% நீங்கள் இருக்கீங்களா? பெரும்பாலும் நம்ம 100% இருக்கிறது இல்லை. இல்லைன்னா நான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்க போகிறேன்? எத்தனை தான் நல்லவங்களாக இருந்தாலும், எத்தனை தான் நல்லவங்க 4 பேர் பாராட்டினாலும், எத்தனை தான் நல்லவங்களாக நம்மளை நம்மளே கற்பனை செஞ்சுக்கிட்டாலும், அதில் கணிசமாக உண்மை இருந்தாலும், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொய்மை வந்து உட்காருது. அதுவும் சேர்த்து தான் நாம் அதையும் விளக்க முடிஞ்சால் என்றைக்கோ தெய்வங்களாக இருப்போம். அதை விளக்க முடியாதனால தான் இன்னும் மனிதர்களாகவே இருக்கும், இன்னும் நிறையும் குறையும் ஒழுங்காக சேர்ந்த மனிதர்களாக இருக்கும். அதை தாண்டி வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டுட்டே இருக்கும். இது அழகான விஷயம். இதுதான் என்ன, ஒருத்தரை வாழ்த்தும் பொழுது அடியில் எங்கேயோ நெருடக்கூடிய ஒரு சின்ன பொறாமையினுடைய புகை வந்துட்டே இருக்கு. ஒருத்தர்கிட்ட வருத்தத்தை, ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிருக்கக்கூடாதே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது உள்ளூர ஏதோ ஒரு சின்ன குதர்க்கமான வரக்கூடாத ஆனால் வந்தே ஆகக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒன்று. இது எப்படி களையிறதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அது இருக்கு. எல்லாருனாலையும் ஒத்துக்க முடியாது. நம்ம என்ன சொல்லணும், 99% நல்லவனாக தானே இருக்கேன், 1% ஏதோ மோசம் போனால் அதனால என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு துளி விஷம் கூட இந்த 99% நன்மையை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. சமயம் பார்த்துருப்பீங்களே, புது உடையெல்லாம் அணிச்சிட்டு போகும்போது நியூ பிஞ்ச் அப்படின்னு யாராவது கிள்ளுவாங்க. அந்த கிள்ளும் போது அந்த கிள்ளல்ல இருக்கக்கூடிய ஆவேசம், அதில் இருக்கக்கூடிய கோபம், அவங்களுக்கு தெரியும் நம்ம புதிய ஆடை அணிந்திருக்கிறதுல அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. புதிய ஆடை இனிமேல் அணியவே கூடாதுன்னு கூட நம்ம நினைப்போம். ஏன்னா அந்த இடம் அப்படி கன்றி போகிற அளவுக்கு வலிக்கும். அது ஒரு பெரிய ஞானி முக்தி அடைஞ்சாச்சு. அவரை புதைக்க போகிறாங்க. அவருடைய சீடர்கள் எல்லாரும் சுற்றியில் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகம். எப்படிப்பட்ட ஒரு நபர், சூரியன் நிரந்தரமாக அஸ்தமிச்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாருக்கும் வருத்தம். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு மனிதர், இந்த மாணவர்களில் ஒருத்தர் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அவர் பார்வை இல்லாத ஒரு நபர், அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இறந்து போன இந்த ஞானியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பார்த்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த ஞானியுடைய முகத்தை பார்க்கும்பொழுதே தெரியும் அந்த தெய்வீகம். அந்த ஞானியுடைய முகத்தை பார்க்கும்பொழுதே அந்த இறைத்தன்மை அதில் பொங்கி பெருகி வரும். எல்லாரும் பார்த்தவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்த ஒரு பெருமை கூட உண்டு இல்லையா, நமக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அவங்கள பற்றி சொல்லிடுவோன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அப்படி சொல்ல முடியாதவங்க கூட இந்த ஞானியை பார்த்தா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. அவ்வளோ காருண்யம், அவ்வளோ ஒரு பெருந்தன்மை, அத்தனை ஒரு பொறுமை, அத்தனை நிதானம். நீங்கள் அவரை பார்த்ததே இல்லையே, எங்களுக்கு அது ஒரு வருத்தம். நீங்கள் அவரை பார்த்துருந்தா அந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குமே உங்களுக்கு. அப்போது அந்த கண் பார்வை இல்லாத அந்த பக்கத்தை விட்டு நபர் சொல்கிறாரு, தெரியாது இவங்கெல்லாம் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். பெரிய மகான் முகம் பார்த்தாலே தெரியும் அந்த சாந்தம். அந்த முகத்தை பார்த்தாலே நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலை போயிடும் தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட கொடுப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் பார்வை இல்லாததுக்கு பதிலாக தெய்வம் எனக்கு இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்கு. இயற்கை எனக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் குரலை கேட்கும்பொழுது அதில் உள்ள உண்மை எனக்கு புரியும். இதை நான் யார்கிட்டையும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. இப்போ என்ன நீங்கள் பொறுப்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறதுனால, அந்த ஞானி முக்தி அடைஞ்சிட்டதுனால, அவருடைய கடைசியான நிமிடங்கள் இறுதி யாத்திரைக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கிறபோது என்ன நீங்கள் கேட்டதுனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கக்கூடிய அந்த சக்தி எனக்கு இல்லை, ஆனால் யாருடைய குரலையாவது நான் கேட்டேன் அப்படின்னா அந்த குரலில் உண்மை இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த சீடன் கேட்குறாரு, அதை எப்படி என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஆஹா, நீங்கள் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட கன்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஓடி வந்து மார்போட தழுவுக்குவோம், தோளை தட்டி கொடுப்போம், கன்னத்தோட கண்ணை சேர்த்துக்குவோம், கண்கள் மின்னும், எல்லாம் தான் வார்த்தைகளா. ஆஹா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். கையை பிடிச்சி விடாமல் குலுக்கிட்டே இருப்போம், கையில் பூங்கொத்து கொடுப்போம், பரிசு கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம், வாய் வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த பார்வை இல்லாத அந்த பக்கத்து வீட்டு நபர் சொல்கிறாரு, யார் என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பேசுவாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த ஞானி யார்கிட்டையாவது வாழ்த்துக்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் மனநிறைவோடு இருக்கீங்க, உங்கள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சுன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா அப்படின்னு அவர் குரலை கேட்கும்போது எனக்கு அதில் ஒரு மாற்று கூட, ஒரு துளி கூட போலியே தெரியாது. 100% அதில் சந்தோஷம் மட்டுமே தான் நான் கேட்டிருக்கேன். எனக்கு தான் பார்க்க முடியாது, கேட்டிருக்கேன். எத்தனையோ பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னவங்க குரலில் கூட நான் 1% போலி கேட்டிருக்கேன், ஏமாற்று கேட்டிருக்கேன், காழ்ப்பு கேட்டிருக்கேன், கசப்பு கேட்டிருக்கேன். கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் காதால் கேட்குறத தாண்டி பார்க்கக்கூட முடிஞ்சிருக்கு எனக்கு. அந்த முகம் வார்த்தைகளை சொல்லும்பொழுது எத்தனை பொய் உள்ள இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஞானி யார்கிட்டையாவது தன் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, யாருடைய வாழ்க்கையிலையாவது ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்பொழுது, அவங்க கிட்ட நின்று உங்க சோகத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன், அது எவ்வளவு கடினமான விஷயம் தெரியுமா, தாண்டி வருது எவ்வளவு கஷ்டம், இந்த நாட்கள் எப்படி கழிக்க போறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஆண்டவங்கிட்ட உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன், இறைவனுடைய அருள் உங்க கூட இருக்கும், இந்த கடினத்தை இந்த கஷ்டத்தை தாண்டி நீங்க வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குரல் இழக இழக அவங்களுடைய துன்பத்துல அவர் பங்கெடுக்கும் போது அந்த குரல்ல இருந்து ரத்தம் கசியற மாதிரி எனக்கு தெரியும். அந்த கண்கள்ல கண்ணீர் வர்றது என்னால பார்வை இல்லாத என்னால புரிந்து கொள்ள முடியும். அவர் வாழ்த்தினாலும் வருத்தப்பட்டாலும் 100% அதுல அவர் இருந்தார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது, பார்வை இல்லாட்டாலும் என் காதுகளால பாக்குறேன் இல்லையா, இவர் மாதிரி இன்னொருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல 100% அவர் இருந்தது, வேற யாரையும் பார்த்ததில்லை. இப்ப நாம நம்ம கிட்டே வரும், நம்ம பல நேரங்கள்ல சொல்ற வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கோமான்னு தெரியாது, சொல்ற வார்த்தைக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாம போகலாம். மனதை துறந்து யாரும் உள்ளுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கோன்னு பார்க்காம போகலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியாத அளவுக்கு கை தேர்ந்த நடிகர்களாக இருக்கலாம், வார்த்தைகளை சொல்வதில் மிகப்பெரிய வல்லுநராக நம்ம இருக்கலாம், நம்ம சொன்னது ஒன்றாக இருக்கலாம், உள்ளுக்குள்ள நினைச்சது ஒன்றாக இருக்கலாம். யாரும் பார்க்கல யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறோம் இல்லையா, யாரும் பார்க்காம எப்படி இருக்க முடியும், இயற்க பார்க்காம இருக்கலாம், ஏன் இறைவன் கூட பார்க்காம போகலாம், நாம நம்மளை பார்த்துட்டு தானே இருக்கோம். சொல்ற வார்த்தைகளுக்குள்ள நம்ம இருக்கோமான்னு முதல்ல பார்ப்போம். ஒருத்தர் வாழ்த்தும் பொழுது மனநிறைவோட வாழ்த்துறோமான்னு பார்க்கலாம், மனநிறைவோட வாழ்த்த முடியலையா, வாழ்த்தாம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. வார்த்தைகள் மூலமா தான் நம்மளை வெளிப்படுத்துறோம், நம்ம வார்த்தைகள் மூலமா தான் நம்மளுடைய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய சுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, சுத்தம், நம்முடைய ஆத்மார்த்தமான பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் பயன்படும். இனி வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அதற்குள்ள நாம இருக்கோமான்னு பார்ப்போம், நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். நமது வருத்தங்கள் 100% வருத்தங்களாக, அப்பழுக்கற்ற வருத்தங்களாக இருக்கும், நமது வாழ்த்து 100% எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் மாசுமருவு இல்லாத பரிபூர்ணமான பரிசுத்தமான வாழ்த்தாக இருக்கும். நம்மளால முடியும், நம்ம வார்த்தைகள் நம்மை இனிமே அடையாளம் காட்டும். முயற்சி செய்வோமா? நன்றி, வணக்கம்.